எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், இங்கேதான் கண்டேன் பொன் வண்ணங்கள். என் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே. எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், இங்கேதான் கண்டேன் பொன் வண்ணங்கள். என் வாழ்க்கை வானில் எங்கெங்கோ செல்லும்